Wir kommen noch. Wir kommen wieder. Keine Sorge. Parará. Galdaren ang sobra da record pandra. Yer galai potruma galgal. Ada back la irundhu. Back adile. I think it's இப்போ சொல்லுங்க. என்ன பா மிச்ச காசு வேண்டி அம்பது மூணு அறுபத்தி